சாயம் தீப்பிடிச்சா நீலா தூங்குமா, நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீப்பிடிச்சா நீலா தூங்குமா, நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சோழக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்ல, கைய விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. கண்ணுக்குள்ள இப்போ கடை கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடை கசிவத பாரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. உனக்கு வேலையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? மாடனைக்கு காதல் வாங்கி வாழவில்லை யாரோ, என்ன மண்ணோ வாழ சொல்லாதே. உடம்புக்குள்ள உசுர விட்டு போக சொல்ல நீதா, உன்னை விட்டு போக சொல்லாதே. காணுகின்ற காட்சி எல்லாம் உந்தன் பூமுகம், அது எந்த ஞாபகம். கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, கண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்குதான். காதலுக்கு கண்கள் இல்லை கால்கள் உண்டுதானே, சொல்லாமலே ஓடி போனாடே. வேடந்தாங்கள் பறவைக்கெல்லாம் வேறு வேறு நாடு, உன்னுடைய கூடு நானடி. அண்ணாந்து பார்க்கின்ற தொக்கு நானடி, அந்த விண்ணி நீ அடி. எதுக்கு இப்ப ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமாக நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துன. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, கண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவத பாரு, கண்ணுக்குள்ள ஒண்ண வந்து சேரு. ஒரு நிமிஷம், எனக்கு மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன் பேசுறேன். உனக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆதாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்ல நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா. சோழக்கண்டு பொம்மைக்கு ஒரு